தொண்டரடிப்படியாழ்வார் மாதிரி அச்சமான மலைகோல்மே பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதான் அமரரே ஆயகம் பொழுந்தேன்னும் இச்சுவை பொயிரையான் நோய் இந்திர லோகமாலும் அச்சுவை கடினம் வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று ஆழ்வார் எப்படி அரங்கநகத்தினத்தில் ஈடுபட்டாரோ அதே மாதிரி கண்ணனத்தில் கண்ணனுடைய இந்த லீலைகளில் ஈடுபட்டு சுவாமி தேசிகன் அதை ஆயுர்வோது என்று பிரார்த்திக்கிறான். அதுல என்ன வேணும், நாதஸ்ட் அந்த பவனே நவநீத நாட்டியம், நவநீத நாட்டியம் வேணும், நாட்டியம் ஆகணும்னா அதுக்கு அரங்கம் வேணும் இல்லையா, அது எதுனா நந்த பவனே. ஆமா அந்த பவன் ஆவணம் வச்சிருக்கின்ற அதே ஆனந்த பவனம் ஆச்சு தெரிஞ்சா சீகின்ற மாதிரி ஆனந்த பவனம் ஆச்சு. ஆக அந்த நந்த பவனத்துல நவநீத நாட்டியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு சுவாமி. ஒரு கவலம் எண்ணெய்க்காக என்ன தன் திருநெயிலே கூட்டிக் கொண்டிருக்கிற ஆவணங்கள்லாம் குறுங்க குறுங்க ஆடினானா, அப்படி ஆடியும் யசோத அவனுக்கு கொடுக்கல. என்ன பண்ணா யசோத என்ன பண்றவனு கேட்டாக்க, யசோத பெரிய பண்ண நிறைய மாடு நிறைய கறக்குற ஆள்கள் வச்சு கறக்குறா, ஆள்கள் வச்சு காக்கறா, ஆள்கள் கடையறா, எல்லாரையும் கிடைஞ்சு அப்புறம் வியாபாரத்துக்கு போறது. ஆனா நம்மாட்டு குழந்தைக்கு விதி நல்லதா வேணும், மாடுகளுக்குள்ளே சில மாட்டினுடைய பால் ரொம்ப ருசியா இருக்கும், அத மாதிரி மாட்டை பொறுக்கி அந்த மாட்டுக்கு நல்ல தீனி கொடுத்து அதனுடைய பாலை தானே கறந்து அதை தானே அடித்தலேற்றி காய்ச்சி அதை துவைத்து அதை கடைந்து அதுல எடுக்கக்கூடியதான வெண்ணெய் இருக்க அது சுவாது தெரிஞ்சா ரொம்ப இனிப்பா இருக்கும். எல்லா எண்ணையும் அப்படி இருக்காது, நாம இங்க பால் வாங்கிட்டு சில சமயம் பால் வச்சிருக்கு சில சமயம் அப்படி இருக்கேன். அதனால கண்ணனுக்கு என்னோடு தானே கடைந்து எடுத்து வெண்ணெய் எடுப்பான், அது கொஞ்சமா தான் இருக்கும். அத்தனை வெண்ணையும் கொடுத்துட்டா குழந்தைக்கு உடம்புக்காக அது இந்த வயதுல, அதுக்காக ஒரு அளவு கொடுத்துட்டு இடுத்து மறுபடியும் ஒடுக்க போறாங்க உரியல உதறக்க எண்ணெயை வச்சிருவான், அத மாதிரி உதறக்க வச்சிருக்கான். என்ன அத எடுத்து சாப்பிட திருடி சாப்பிடணும் ஆரம்பிக்கிறான். அப்ப அவள் வந்தபோது பயந்து ஏங்கி நிற்கிற நிலை இருக்க அந்த அழகை சேவிக்கணும்னு ஆசை நவநீத நாட்டிக்கு. அதோடு கூட அதற்காக பயந்து ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு அழகு இருக்க இதெல்லாம் சேவிக்கணும்னு சுவாமிக்கு ஆசை. இது அவ்வளவு ரசம் தெரியுதா, அதை அனுபவிக்கிறதுக்காக சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிறான். கண்ணன் சாம்பினால அடிப்பட்ட இப்ப இதுல வரப்போகுது, சாம்பனால் அடிபட்ட கதை அது உயர்ந்த கதை தெரிஞ்சா. இத பத்தி ஒரு பழங்கதை உண்டு உண்டு, அது என்ன கேட்டா திருமலராவன் ஒரு ராஜாருன்னா அவனுடைய தலையில அதிமதுர கல்வின்னு பிரதான ஆஸ்தானம் இருக்கான். அவனுக்கு கீழே 64 புலவர்கள், அந்த 64 புலவர்களுக்கும் தஞ்சிகை புலவர்கள் கிடையாது. அதாவது என்ன, அந்த அதிமதுர கல்வி கலந்தினான்னா பல்லப்ப துருக்காசன பேர் 64 பேர் சொல்லுங்க அவனுக்கு ஜெய வரா வரா கவிசங்கம் வரா கவிசங்கம் வராக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாழ்த்து பாடிக்கொண்டே வருவான். அப்படி வர காலத்துல ஏற்கனவே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் தான் காலமையாக போல வருவோம், அவர் நம்மளோட அவர் என்ன பண்ணார், அந்த ராஜகவிக்கு போனார். இந்த கல்வி கூட்டமும் வந்தது, வந்தவொடனே சேர்ந்து வாழ போவோம் சேர்ந்து அவ்வளோ போனார். போன உடனே இந்த காலம் அந்த அதிமுகையுடைய என்ன பண்ணா நீங்களும் வரா சொல்லுங்க உங்களோட அப்படின்னா, நான் மாட்டேன் மாட்டேன்னு அவருக்கு போறோம். அதுக்காக என்ன பண்ணா அவர் எப்படியாவது அவமானப்படுத்தணும் என்பது எண்ணத்தினால ராஜசபைக்கு உள்ள போற உடனே ராஜாங்கத்துல ஆசனங்கிறது எண்ணி போட்டிருப்பான். ஏதாவது புதுசாராக இருந்தா ராஜா யார காட்டினா ஒரு ஆசனம் கொண்டு போடுவான், அதுல அவன் அவரை சொல்லுவான். கண்டவன்லாம் வந்து உட்காந்து முடியாது ராஜசபையில. அப்படி இருக்கிற காலத்துல இவா போய் என்ன பண்ணா அள்ளிப்படியா இருக்கிற தீட்டெல்லாம் எடுத்துட்டு சரிங்களா, இந்த 64 கவிகளும் அந்த கவிசங்கம் அவன் உட்காரத்துக்கு அதிமுதிர கவிக்கு ஒரு இடமும் வச்சுட்டு பாக்கி காலங்கள் கவிகள் உட்கார வேண்டிய இடத்துல வேற இன்னொரு ஆசனமே இல்லாமல் பண்ணிட்டான். போன உடனே காலமேகம் பார்த்தா என்ன நமக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரஸ்வதி நோக்கி ஒரு பாட்டு பாடினாராம். என்ன பாடினார், வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தே திருப்பாள் வெள்ளை அரியாதனத்தின் அரசரோடு என்னை சரியாக நத்து வைத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை புடவை எடுத்துக்கிட்டு வெள்ளையான முத்து மணிமாலைகள் எல்லாம் பூண்டு வெண்டாமரையில் வைத்திருக்க முடியாத கடைசி தேவிய எனக்கு அரசரோடு ஆசனத்தில் அமரும் முடியாத ஒரு வழியை நீ செய்வாய் என்று ஒரு பாத்தியத்த உடனே உடனே என்னாச்சு, ராஜாவுடைய சிம்மாசனமானது நீண்டு ஒத்தனை உட்காரக்கூடிய சிம்மாசனம் ரெண்டு பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு நீண்டுது அந்த அரசு சிம்மாசனம். உடனே என்ன பண்ண காலநேரம் வேகமா போன அரசர் பக்கத்தில் அந்த ஆசனத்தை உட்காந்துட்டேன். எனக்கு இது கடைசி கொடுத்த ஆசனம், அதனால எனக்கு அதுல உள்ள உரிமை இருக்கு, எனக்கு நான் பாடினேன் அவள் எனக்கு கொடுத்தா, அதனால நான் ரமுறையிலேயே போய் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே அதிரும் முடியாது பார்த்தா இந்த புலவரை தந்தைய புலவர்கள் அதையும் பார்த்தா பார்த்து அந்த இந்த பிரதான புலவர் இருக்காரன் அவரை பார்த்து இவர் யார் அப்படின்னு கேட்டான். ஒரே குரல்ல 64 தண்டிகை புலவர்களும் எங்கள் கவிராஜா கைசிங்கம் அப்படின்னு. கவிராஜா சொன்ன உடனே கவின்னா குரங்குக்கும் பேர் உண்டு தெரிஞ்சா, உடனே காலநாட்டு பாடினார் பரிகாசத்தோட கூட கவிராஜராயும் 4 காலம் எங்கே ஊர் வடிந்த வான் எங்கே நீண்டெழுந்த வல்லுகள் எங்கே 4 காலம் எங்கே ஊன்வடிந்த கண் எங்கே கால புயிராயன் போக்கும் புலவீர்கள் அப்படின்னு பாடினான். என்ன குரங்குன்னா வாழ்த்துக்கணுமே 4 காலம் இருக்கணுமே கண்ணில் அப்படி சுட்டி இருக்குமே அதெல்லாம் வந்தீங்க என்ன இவரை போய் கவிராயன் சொல்லிட்டாள் அப்படின்னா. உடனே இவனுக்கு கோபம். அப்போ இந்த கவியை பார்த்து அந்த அதிமுதிரை கேட்டா ஆனே அப்படின்னு தீரமா கேட்டார். நானா உன் கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும்படிக்கு கவிகால மேகம் புறப்பட்டதே. உங்கள் இதயத்தெல்லாம் இடித்து மின்னி உங்களெல்லாம் இதுவாங்க உங்களுக்கு எமக்கு ஜெயிக்கக்கூடியதான காலமேகம் பொழிய போடுது அது வந்திருக்கு, நான் தான் காலமேகம் அப்படின்னா. உடனே அப்படியா அப்படியானா அரிகண்டம் பாடுவீரோ அப்படின்னு கேட்டேன். அந்த காலத்துல அரிகண்டம்னா என்ன, இந்த புலவர்களுக்குள்ளெல்லாம் நிறைய பச்சான பொறாவெல்லாம் உண்டு, அவமானம் கொடுத்தா அதெல்லாம் உண்டு, அவ்வளவு புலவர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சமஸ்ய பாடம் அரிகண்டம் பாடுறதுனா சமஸ்ய பாடணும். அந்த சமஸ்ய பாடுறதுக்கு என்ன பண்ணுவான், பாடுறதுக்கு முன்னாடி இந்த சுருள் கத்திகள் இருக்கும் அதே கழுத்துக்கு போட்டு விட்டுருவான். சமஸ்யை பாடாதவனா அந்த புலவரை என்ன பண்ணுவோம், அதை ஒரு இழுத்து இருப்பான் கழுத்த இழுத்தா அந்த சுருள் கத்தி கழுத்தா அதே அழுத்து சொல்லிடுவான், தெரிஞ்சா பானம் போக வேண்டியதான். அதனால அவனுடைய அந்த பிரதான அந்த அதிமுதிர கவிக்கு எதிரே வந்து பாடுறதுனாக்க அவ்வளவு நல்ல புலமே இருக்கணும், இல்லாமனா பயந்து எல்லாம் அவனுக்கு அருமையா இருந்துருப்பான். அதனால அரிகண்டம் பாடுவீரான்னு கேட்டான். உடனே இது என்ன பிராதம், அரிகண்டம் என்ன யமகண்டமே நான் பாடுவேன் அப்படின்னாரு. யமகண்டம்னாக்க அங்கேயே தர்பார்ல கீழே பள்ளம் ஒண்ணு தோண்டி அதுல அடியில பெரிய எண்ணெய் கோப்பரையை வச்சு விறகு வெட்டி எரிச்சுன்னு எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கும், மேல பிளாட்ஃபார்ம் பலகளை போட்டு அதில் நிறுத்திருப்பா அந்த கவியை சமஸ்தி அவர் பாடணும். பாடாத போனா தலையை பலகை எழுதிடுவான், இழுத்தா அந்த எண்ணெய் கோப்பரை வந்து சாக வேண்டும் சரிங்களா. அது யமகண்டம்னு சொல்லி யமகண்டமே பாடுவேன் அப்படின்னா. சொன்ன உடனே இவாளுக்கு என்ன இவ்வளவு தெரியுமா பேசுறாருன்னு பயம். உடனே அதுல வந்து சொன்னா யமகண்டம் பாடுவீரா சரி அப்படின்னா உடனே உத்தரவு போடணும், உடனே அதுக்கு வேண்டியதெல்லாம் அமையணும். ஆக என்ன கப்பட வந்தது எல்லாம் வச்சா அறிவு விட்டா என்ன சொல்லிக்கிறது என்ன பண்ணா மேல ஏறி போய் நின்னறங்க என்ன பாடணும் சமஸ்தியை சொல்லுங்க உங்களால் முடிஞ்சுட்டேன் அப்படின்னா. ஒரு புலவன் என்ன சொன்னான், ஈ ஏற மலை குழுங்க அப்படின்னு ஒரு அடியை சொன்னான். ஈ ஏற மலை குழுங்க, ஈ ஏறா எங்கேயாவது மலை குழுங்குமா, ஈ ஏற மலை குழுங்கன்னு சமஸ்தியா வாழ்க்கைக்கு சொன்னான். உடனே காரணம் அப்படியா சரி நான் சொல்றேன் எல்லாம் சூழல வச்சு எழுதிங்க, அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு கேட்டப்படா எல்லாரும் எழுதிக்கணும் அப்படின்னா. வேறையா ஏற மலை குழுங்க வாரணங்கள் எட்டும் மத மேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் தலித்தனவால் நாரணனை பண்வாய் உடைத்து பருமத்தினால் அடித்த புன்வாயில் ஈ மொய்த்த போது அப்படின்னு அழகாக பாருங்க. கண்ணனுக்கு திருடுறானேன்னு கண்ணனை மத்தினால் அடிக்க அந்த இடத்துல புண் ஏற்பட அந்த புண்ணில ஈ மெய்க்கிற போது அவனுடைய உடம்பை சிலிருக்க சர்வாதாரமா இருக்கான எம்பெருமானுடைய உடம்பே சிலிருக்குனாக்க அப்ப கேட்கணுமா, ஆஹா எல்லாம் வாகனங்கள் திக்கஜங்கள்லாம் ஆடிட்டு மகாமேரு ஆடிட்டு எல்லா சமுத்திரங்களும் ஆடிட்டு வேறு லோகங்களும் ஆடிச்சு, எல்லாமே அப்படியே ஒரு ஜலம் ஆடிச்சு அப்படின்னு அழகாக பாடினான். உடனே ஒரு கவி என்னன்னா, ஒருவரே நீ சொன்னது சரி, கண்ணனுக்கு அடிபட்டு புண்ணு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாளே, அது மாதிரி எங்கேயாவது பிரமாணம் இருக்கா அதுக்கு அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அவன் பிரமாணம் சொன்ன பிரமாணம் வேணும் அவங்களுக்கு சொல்ற குறிச்சிருந்தோம் அப்படின்னா, திருடி நெய்க்கு ஆப்புண்டு நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்புண்டு சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் அப்பு வச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பு வச்சு காட்டுகின்றான் அப்படின்னு பெரியாழ்வாசனும் இதுல இருந்து எடுத்து காட்டினார். அழகா சேப்புண்ட காது சிதறி அது சகடாசுரம் மர்தனம் பண்ணியவன், அப்புறம் திருடி நெய்க்கு ஆப்புண்டு வெண்ணைக்காக ஆசைப்பட்டு நந்தன் திருட போது நந்தன் மனைவனை பிடிச்சி கடையை சாம்பா கடையின் சாம்பனால அடிக்க, அதனால சோப்புண்டு அடிபட்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான். என்ன பண்ணா உடலிலே கட்டுண்டான் அவன், ஆக உடலில் உடனே கட்டி போட்டுட்டான். அப்பே அந்த கண்ணன் அப்பு வச்சு காத்துகின்றான், அப்பனே அப்பு வச்சு காத்துகின்றான் என்று பெரியாழ்வார் வந்திக்கிறான். ஆக அடிபட்டு அவன் சோப்புண்டு துள்ளி துடிச்சான் அல்லவா, என்ன ஆகினால அன்று அவனுக்கு அதனால அடிபட்டு அந்த இடத்துல ஈ மடிச்சதுனால அவன் உடம்பு ஆடிச்சு என்று சமத்தியை அவன் பூர்த்தி பண்ணான் என்று சொல்வாங்க. ஆக கண்ணனுடைய இந்த சரித்திரமானது ஒரு காலத்துல தமிழ் புலவர்களிடத்துல இது மாதிரி கடமையை அனுப்புற பாடுமுடியான ஒரு நிலை இருந்தது. அதை மாதிரி அப்பேருக்கு அழகான இடம் இது. இதனால என்ன செய்யுது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய சௌசல்யம் சௌலக்கியம் இதெல்லாம் நன்றாக நமக்கு தெரியுது. ஆக அப்படி சௌசல்யம் சௌலக்கியத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதான உயர்ந்த அந்த நவநீத நாட்டில் இருக்கேன், அந்த நவநீத நாட்டத்தை பார்த்து நாம் அனுபவிக்கணும் என்று சுவாமி தேசியன் ஆசைப்படுகிறார். ஆயுர்பவது அனிபிருதாபரணம் புறத்தாது என்று ஆயுர்பவது. எம்பெருமா என்ன பண்ணுவான், கோபிகளுக்கு கடக்க டீ போனாக்க உடனே கண்ணாங்கன்னா இங்க வாங்கம்பா, என்னன்னா உனக்கு வெண்ணதான வேணும், ஆமா ஒரு நாட்டியம் ஆடு பார்ப்போம், சின்னதாக ஒரு ஆடு ஆடு கண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இத மாதிரி அடிக்கடி சொல்லி அப்படியே ஆட சொல்லுவாங்க வாழலாம். எந்த குழந்தைக்கும் சாப்பிடறதுக்கு ஆசை இருக்கும். இவ என்ன பண்ணா, யசோத நல்ல உயர்ந்த வெண்ணைய சுவாதுவான வெண்ணைய கொஞ்சம் கொடுத்துட்டு பாக்கி உடனே வச்சுக்கிட்டான். பொதுவாக குழந்தைகளுக்கு திருடி சாப்பிடறதுலயும் ஆசை உண்டு. இது அவளுடைய பால பருவத்தை நினைச்சு பார்த்தா ஏதாவது ஒண்ணு ஒண்ணு நடந்திருக்கும், தெரிஞ்ச வெளியில் சொல்ல மாட்டேன் வெளியே சாப்பிட ஒண்ணு நடந்திருக்கும் தெரிஞ்சுதா. ஆகினால பெருமாள் அதனால வந்து கண்ணன் ஆடுறான், ஆடி அவள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடுறான். அது அப்படியே நம்ம வீடியோ கேட்டு கொடுக்குறாப்புல அந்த ஆட்டத்தை சுவாமி தேசியன் தன்னுடைய ஸ்லோகத்துல படம் பிடிச்சு காட்டுறாங்க. நவநீத சிவன் இவனும் கிருஷ்ணன் இல்லையா, இந்த கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையில பார்க்க போனா இந்த வெண்ணையை திருடல, கோபியினுடைய மனசானது கண்ணனை பார்த்து இழகி நிற்கிறது. அப்படி இழகிய வெண்ணை போன்று இழகிய அந்த வெண்ணைய என்ன இவன் விரும்புகிறான். ஆக கோபியருடைய மனதைத்தான் விரும்புகிறான் என்று தெரிகிறது. ஆக எம்பெருமான் எல்லாருடைய கோபியருடைய மனதையெல்லாம் தளர்ந்தான். அதற்கு திருப்பாணாழ்வாரும் அதையே சாய்கிறார். கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணையும் தவாயம் என் உள்ளம் கவர்ந்தானே. முதலடியில வெண்ணை உண்டவாயம் என்று வெண்ணையை பேசி என் உள்ளங்கவர்ந்தானே என்று சொன்னார். ஆக எல்லோருடைய உள்ளமும் வெண்ணை போன்றது. அந்த வெள்ளை போன்ற எம்பெருமானத்தில பக்தியோடு கூடின அந்த உள்ளத்தை தான் எம்பெருமான் உருவாக்குறான் என்று தெரியுது. இதையே தெளிவாக கூடத்தாழ்வான் தாய்கிற காலத்துல, காந்தாலகாந்தம் அமலம் கமலாயதாக்கம் உத்ரூவிலாசம் உதிதஸ்மிதி உன்னசஞ்ச வக்ரம் வகன் பரம மயிரெல்லாம் அப்படியே அழகா இருக்கு. திருமுக மண்டலம் அப்படியே சுத்தமா ரொம்ப அண்ணா இருக்கு. அதுக்கு அதுல இருக்கமே திருக்கண்களோ செந்தாமரை கண் ரொம்ப அழகா இருக்கு. பூர்வமும் பூர்வ நெருப்பெல்லாம் பார்த்தா உத்ரூவிலாசம் உயர ஏற்றி இறக்கி ஆளுக்கிட்ட நொடி பேசி கடக்கண்ணால காட்டி அப்படின்னா நீ பண்றையோ இல்லையா, அந்த உத்ரூவிலாசம் அந்த சமயத்துல ஒரு புன்னகை பூக்கிறாயே இடத்துல தவழ்கிறது, அந்த புன்னகை எப்படி இருக்கிறது? விஜயதஸ்மிதம் மூக்கு எடுப்பாள் தெரிஞ்சா, சில பேர் மூக்கு அழகா இருந்தா தான் முதலையே அழகு கொடுக்கும், அதனால அவளுக்கு அமையக்கூடியது. இது உன்னதம் தூக்கமா நல்லா எப்படி இருக்கணும் மூக்கு, அது மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அழகான திருமண்டலத்தோடு கூடின இந்த எம்பெருமானே என்ன பரம கோபீகரேசித்துவம், நீ இப்பேற்பட்டம் சாட்சாத்மன் நாராயணன் அவனுடைய அவதாரமா சரி, அவனுடைய லட்சணங்கள்லாம் திருமண்டலத்திலேயே தெரிகிறது. என்ன எப்ப புண்டரீகாட்சன்னாரோ அவன் எம்பெருமான் இல்லையா, அப்படிதான் உரிகள் சொல்றது. ஆக கத்தியாசமே புண்டரீகம் அக்ஷணி என்று. ஆகையினால நீ போய் பரம கோபியுடைய அடைச்சி வீட்டுல போய் நின்று அவளுடைய வெண்ணையை திருடினியா இல்ல அவளுடைய மனசை நீ திருடினியா, எனக்கு சந்தேகமா இருக்கேன் அப்படிங்கிறார் ஆச்சாரியன். ஆகினால வெண்ணையானது இவன் வெண்ணையை திருடுதானது வெண்ணை போன்ற அவருடைய இதயத்தை தான் திருடினான் என்று தெரிகிறது. ஆகினால அத்தைய திருடினோட காட்சிய ஆயுர்வது அணிவிதாபரணம் புறஸ்தாது எப்படி அவர்கள் எனக்கு எதிர்க்க சேவை சாதிக்கணும், அந்த நாட்டியத்தெல்லாம் நான் பார்க்கணும், நீ வெண்ணையை வாங்கறதும் சாப்பிடுறதும் நாட்டியம் ஆடுறதும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும், பிரத்யட்சமா பார்க்கணும் ஆசைப்படுறேன் தெரியுதா. அந்த ஆசை சாமான்யமா உண்டு. ராமாவதாரத்துல ஜனங்களெல்லாம் என்ன கேட்டா தெரியுமோ, இச்சாமோகி மகாபாகம் வெகுவீரம் மகாபலம் கஜேன மனதாயாந்தம் ராமன் சத்ராதுதாரணம் என்று சொல்லி தசரத் மகாராஜாவே நாங்களாம் இதுதான் ஆசைப்பட்டிருக்கோம், சத்ருஞ்சயங்கிற யானை மேல எம்பெருமான் முடிசூடி ராமன் முடிசூடி அதுல வரணும், அப்போ வெங்கட்ட கொடை மேல பிடிச்சிருப்பார்கள், அது ஆடும், இது பக்கம் சாமான்களை வீசுவார்கள், ஆடும் பொழுது உன்னுடைய முகம் மறையும் மதியம் தெரியும் இப்படி இருக்கும் அப்படின்னு சமயத்தில் அக்கறையோடு புரிஞ்சு திருமணத்தை பார்க்கணும் நாங்கெல்லாம் ஆசைப்பட்டு உட்காந்துருப்போம், அப்பே ஏற்பட்ட நிலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ராமன் அப்படி செய்யணும்னு ஆசைப்படலையா. அது மாதிரி தேசிகன் எப்பெருமான இந்த நவநீத சோரமா இப்ப செய்யல ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆமா கிருஷ்ண அவதாரத்துல இன்னொருத்துல இது ஆச்சு, முருகானம் பண்ணா எல்லாரும் வந்து காட்டுல வந்து சூழ்ந்துட்டான், சூழ்ந்து இப்படி பேசிட்டு சந்தோஷமா இருக்கிற காலத்துல திடீர்னு மறைஞ்சுட்டான், மறைஞ்சா எல்லாரும் சுஸ்வரம் ராஜன் அழுதார்கள். ஆனா அந்த அழுக சுஸ்வரம் சாதித்தான் தெரிஞ்சா, சுரத்தோட அழகா இருக்கு, அவருடைய அழுகையும் காக்கிறதுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. எம்பெருமானுடைய கண்ணனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி அழகாக பாடிந்து அழுகிறார்கள். அது மாதிரி அழுகு தவிச்ச உடனே எம்பெருமான் என்ன பண்றான், ராசாமாதிரி தயமான முகாம்புஜ பீதாம்பரதரஸ்ரகி சாட்சான் மன்மத மன்மதா, திடீர்னு அவள் இறங்க வந்து நின்னான், மன்மதனுக்கும் மன்மதனாய் பேரழகனாய் வந்து நின்னான், ஆதிரவுச்சரி ஸ்மயமான முகாம்புஜ, இத்தனை நாளா இப்படி அழுதலாம் அப்படின்னு சிரிச்சுண்டு அவளை பரியாதம் பண்ணிட்டு வந்து எதிர்க்க வந்து தோன்றினான். அதை பாக்குறதுக்கு அது எப்போ வரப்போறான் வரப்போறான்னு அவள்லாம் ஆசைப்பட்டா அந்த ஆசையை அவளுக்கு நிறைவேற்றணும். ஆகையினால அப்பேற்பட்ட உன்னுடைய இதை பார்க்கணும், நான் அவர்கள் மாதிரி, நான் கோபிகள் மாதிரி, அயோத்தியாவுடைய ஜனங்கள் மாதிரி நானும் உன்னுடைய லீலையை பார்க்கணும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாரு சுவாமி விவேகம். எப்படி ஆயுர்வது அனிபிருதாபரணம் அப்படின்னா, நிபுணம்னா கெட்டியா அசையாம இருக்கும், அனிபிருதம்னா அசையாம அப்படி கெட்டியா இல்லாமல் ஆகிறது தெரிஞ்சா, எவ்வருமான சாட்சி கொண்டிருக்க முடியாத ஆபரணம் இருக்க அது எல்லாம் இவன் நாட்டி ஆடும்பொழுது எல்லாம் ஆடுறோம் தெரியுதா, அது ஆடுமனை என்ன ஆடுது ஒரு கபலம் வெண்ணைக்கு இவன் ஆடுகின்ற காலத்துல திருவாபரணங்கள் எல்லாம் குலுங்கும் குலுங்க குலுங்க ஆடினான். அப்படி ஆடும்போது இடுப்புல ஒட்டியான், ஒட்டியானத்துல நல்ல செல்ல குழந்தை நந்தகோபுரம் குழந்தைல்லவா, அதனால நல்லா சலங்கைகளா அறையா தெரிஞ்சா, காலில் கொலுசு அதுல சலங்கை எல்லாமே கணியர் கணியர்னு சத்தம் கேட்கும் தெரிஞ்சா, அப்படி சிலைங்கள்லாம் சத்து கேட்க அத நான் பார்க்கணும், அனிபிருதாபரணம் நன்னா ஆடி அதனுடைய ஆட்டம் நீ நாட்டி ஆட நாட்டியத்துக்கு இசைந்தா போல அந்த சப்தம் இருக்கும் தெரிஞ்சுதா, நாட்டு ஆபரணங்கள் ஒன்றோடு உராயும் பொழுது சப்தம் எழுத்தானே எழுதும், ஆக இந்த சப்தத்தை எதிர்பார்க்கணும். ஆக இங்க சுவாமி தேசிகன் நாட்டி மாடும் பொழுது வேண்டி ஏற்படக்கூடிய அந்த ஒலி அழகை கேட்கணும்னு ஆசைப்படுறான் தெரிஞ்சா, எப்போதுமே ஆசைப்பட முடியாது தெரிஞ்சா, கண்ணன் சமயத்துல ஓசை இல்லாம இருக்கணும் ஆசைப்படும், திருவிழ காலத்துல ஓசை இருந்தா ஆசைப்படும் தெரிஞ்சா, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் அழுகை தெரியுமா, திருவிழ காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இந்த ஆபரணங்கள்லாம் ஆடி அசைஞ்சு குலுங்கி ஜில் ஜில்னு சத்தத்தோட நீ இருக்கிற காலத்தை அதை அப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறாரு சுவாமி. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணை ஏன் திருடணும் அப்படிங்கறத நாராயண பட்டத்ரி அழகா எடுத்து சொல்றார். ஏன் இது வந்த அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் திருடி சாப்பிடணும், திருட்டு வாங்கி சாப்பிடாதுன்னா ஒரு போல இந்த பிச்சைக்கார பழப்பு வாங்கிட்டான்னு நினைச்சுட்டு இந்த அவதாரத்துல கேட்டான். என்ன மமதுரு பலிகேகே யாஜனம் ஜாதமாத்தான், பலி சக்கரவர்த்தி போய் கேட்க, பிரபு சக்கரவர்த்தி திரோகாயிரம் பண்றோம், சக்கரவர்த்தி கிட்ட போய் தெரிய கொடுன்னு கேட்டா அது ஒண்ணு தப்பு இல்லையா, அதனால சக்கரவர்த்தி கிட்ட போய் யாதனம் பண்ணி வாங்கிட்டவன் இந்த இடைச்சி கிட்ட போய் யாதனம் பண்ணி கேட்கறது வேணே அது சிச்ச, அதனால கூட இது விகிதமதி யாச்சியாம், அதனால எம்பெருமானே இனிமே நான் யாதனம் பண்ணப்படாதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட போகுது. அது மாதிரி பண்ணிட்டு சாரணாச்சோரணேன அழகான திருட்டு, ஏன்னா திருட்ட பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அப்ப ஏன்னா மற்றவங்க மாதிரி பேங்க் எதிர்த்து அப்படி திருடுறோம் இல்லையா இல்லையா, தடுக்க இன்னும் பத்து பேரை கூட்டுட்டு போய் அவரெல்லாம் அண்ணன் பார்த்துட்டு என்ன பக்கம் நடந்துச்சு தெரிஞ்சா, எல்லாம் காதல் எல்லாம் தலைமுறை காலத்தையே திருடுறோம் சாமர்த்தியமா, அதனால அத மாதிரி திருடுறதுக்கு இது ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டோம் இந்த அவதாரத்துல நீ அப்படிங்கிறார் நாராயணன். அதே பெரியவர்கள் தாய்க்கிற காலத்துல பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தீத்தபாலும் கடாவி நெல்வெண்ணையும் நெட்ட திருவையிலார விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் கொள்குவான், ஆழியான் என்னை புறம் கொள்குவான். ஆமா எம்பெருமான் எப்படி அந்த செல்வ தெரியுமோ, பொத்த உரலை கவிழ்த்து உடனே உயிரி வச்சுட்டாலும் நஜமா வாடா, இன்னும் கொஞ்சம் உசரத்துல ஏறிதான் இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணும் உரலை கவுப்பான், எந்த உரலை கவுத்தான்னா கொத்த உரலை ஆகும், நல்ல உரலா இருந்தா திடீர்னு ஆறாவது பக்கத்து வீட்டுக்காரு உன்னை அவளை உரம் கொடுக்கணும் கேட்பான், உன்ன நல்ல உரம் எங்கடா இருக்கு தேவை பண்ணிருக்கோம் வந்தா கட்டம் ஆகும், கொத்த உரலை தேடி யாரும் வரமாட்டான், அதுக்காக கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி ஆள எப்படி வச்சிருக்கா சுண்ட காட்சி வரையா ஆளுங்கயா, அதனால சுண்ட காட்சி தயிர் அப்படியே உடைக்கெல்லாம் பார்த்தா தெரியும் காட்சி எல்லாம் போனா அப்படியே கட்டியா வச்சு கொடுக்கறா இருக்கும். அது மாதிரி பாலம் தடாவி நெல் வெண்ணையும் நல்ல பாலம் காய்ச்சின பாலம் வெண்ணெய் எல்லாத்தையும் மாத்தம் வண்ண மெத்த திருவயிலான விழுங்கிய அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வந்தி, அதனால அப்ப ஏற்பட்ட கண்ணன் என்னை புறம் கொள்வான் என்று தான் எஜவையார் சென்று பாடா. இன்னொரு சமயம் சொல்லலாம், பிடே பீட நிகழ்ந்த பாலகர்களே போட்டான் சொல்ல போனோசனம் கட்டிருக்காங்க இருக்கிற சூழ எடுத்து போட்டோம் பீடே போட்டோம் பீட நிகழ்ந்த பாலகர்களே ஏறி பார்த்தா எட்டல டே சிந்து நிவாரணம் மேல ஏறிதான் உன் இடுப்பு மேல வச்சு தோல் மேல ஏறிக்கிறேன் உனக்கு நிறைய முதல்ல பங்கு கொடுக்கறேன் கவலைப்படாத என்ன சரியா என்ன பிடிச்சிருந்து ஜாக்கிரியா நின்றுனா அவன் வந்து நின்னான் அது மேல ஏறினான் ஏனிண்டு எட்டினா கடைசியா அந்த அடி வரல தான் எட்டிட்டு வாணிக்குள்ள கை விட்டு எடுக்கிற அளவு கேட்டாரு என்னடா பண்றதுன்னு பார்த்தான் இடுப்புல சாவி கொத்த என்ன ஒண்ணு இருந்தது இடுத்தா அது ஒரு தட்டு தட்டினும் தட்டினா உடஞ்ச உடனே ஜம்முன்னு அது வழியா எல்லாம் வந்து அதை சாப்பிட்டா கீழே நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்படி கொடுக்குற காலத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா இவனுடைய ஆட்டத்தினால சில அவ என்ன பண்ணிருக்கா மேல ஒரு மணியை கட்டி வச்சிருக்கான், இந்த பூனைக்கு மணி கட்டுற அளவு இல்லையா அதை மாதிரி மணி கட்டி வச்சிருக்கான், மணி கட்டிட்டுதான் உடனே மணி அடிக்கும், மணி எடுத்தோடனே காலிங்களை அடிச்சிருந்தா உடனே நம்ம யாரும் பார்க்க மாட்டோமா அதனால உடனே ஓடி வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மணி கட்டியிருக்கான். இவன் என்ன பண்ணா மணி நாக்க பிடிச்சிருந்தான், மணியே நான் இதை சாப்பிட போறேன் இப்போ நீ அடிக்காம இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அடியேன்னு உடனே சொல்லி தைரியமா என்ன பண்ணா திருடி போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட ஆரம்பிச்சுன்னா கணக்கான மணி அடிக்க ஆரம்பிச்சேன். என்ன அட மணியை அடிக்கல அடியேன்னு சொன்ன அடிக்க மாட்டேன்னு சொன்னியும் ஏன் அடிக்கிற நீ அப்படின்னு கேட்டான். ஐயோ எங்க ஜாதி வழக்கம் அதான் அப்படின்னு அந்த மணி. என்ன உன் ஜாதி வழக்கம் அப்படின்னா பெருமாள் அமைச்சிட்டு மணி அடிக்க வேண்டியது எங்க வேலை புரியுதா? அதனால நீ சாப்பிடுறீங்க அதனால மணி அடிச்ச. ஐயோ கிராமா இப்படி பண்ணி விட்டு நான் அடிக்க வேண்டியதா போயிட்டு அப்படின்னா எம்மாடி ஆச்சரிய ஆச்சாரிய கண்டாரவம் மக்ரோபாந்த கிருதாஞ்சலி. அடியில தட்டி விட்டு ஒத்த கையால மணியை குடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த கையால ஒரு கையால் அஞ்சலி இப்படி வச்சுட்டு அது வழியா வளர்ந்துச்சுன்னு அப்படியே தட்டி சாப்பிடறான் பாவம். சரிதா திம்பம் கம்பம் திம்பம் நன்னா காய்ச்சி நல்லா வரப்பட்டிருக்கான். நன்னா ருச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். சில கூட நல்லாவே இருக்க மாட்டேங்கிறதுன்னு சந்தோஷம் அப்படியே தலையாடி சாப்பிடணும். எப்பாயாத கோபிகானோ இவ்வளவு நடக்கிறதுக்குள்ள மணி அடிச்சது முதல்ல கொஞ்சம். அதனால இப்படி நாலு பேர் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து என்ன பண்ணா வாய் நிறையா இருக்குன்னு என்ன தயிர ஹூ ஹூன்னு எல்லா மூஞ்சிலும் ஊதினான். அது கண்ணை சரிப்படுத்துறதுல கொஞ்சம் ஓடியே போட்டோம். புரிஞ்சுதா? இப்படியான அந்த திருடி சாப்பிடறதுல இருக்கிற ஒரு ஆசை ரொம்ப ஆசை கண்ணன். அப்புறம் அப்படி திருடும் போது சத்தம் கூடாது இல்லையா? அதுக்காக திருடும் போது சத்தம் கூடாது. இப்ப கேட்கறது சாமி தேசியம் நாட்டியம். நாட்டியத்துல சத்தம் வரும் சரிஞ்சா சாதம் வரும். அப்பதான் அது அழகா இருக்கும் சரிஞ்சா? அதற்காக என்ன பண்ண ஆயுள் பவது அனிமிருதா மரணம். என்ன நீ திருடக்கே சத்தம் கேட்கறது வாசமா நாட்டியமாடக்கே ஜெல் ஜெல் சுருங்கும்படியே ஆடு சரிஞ்சா? உன்ன நாட்டியத்துக்கு தகுந்தபடி அந்த ஓசையும் இருக்கணும் அமையணும். அதை பார்க்கணும் நம்ம அப்படின்னு ஆசைப்படுற. அகுஞ்சி தெய்க சரணம் நிமிருதான்யபாதம் அப்படின்னா அகுஞ்சி தெய்க சரணம். நாட்டு மாடனாக்க ஒரு ஆடு ஒரு கால் கீழே பதிஞ்சிருக்கும் ஒரு கால் எழும்பி அப்படி மடங்கி இருக்கும் இல்லையா? அகுஞ்சி தெய்க பாதம் இவன் அதுதான் வேணும்ண்டே ஆ போட்டா போட்டு அவன் பிஞ்சுத பாதம் அதை நினைச்சுட்டு போறாளேங்கிறதுக்காக சுவாமி தேசியம் அகுஞ்சித பாதம் போட்டாருங்க. அகுஞ்சி தெய்க சரணம் தூக்கி மடைக்கணும் திருவிடி நிபுருதான்ய பாதம். ஒரு கால் தூக்கி நிற்பாரு ஒரு கால் உறுதியா இருந்தா தான் நிற்க முடியும் நடக்க வேண்டிய ஆகும். அதனால நிபுருதான்ய பாதம் சிரமா ஊழி இருக்கிறது தெரிஞ்சா? அப்படி இருக்கிற காலத்துல ஆடுறான். எப்படி ஆடுறான் அப்படின்னா ஆடச்ச நட்டுவன என்ன பண்ணுவான் தாளம் போடுவான். அதுக்கு திறந்து தாளம் போடுறது இங்க மனுஷா உத்தரம் இல்லையே அப்படின்னு பார்த்தா என்ன திருடுற இடம் இல்லையது மனுஷா உத்தரம் இல்ல. பார்த்தாமந்தேதாளம் பக்கத்துல தயிர் கடைய தெரிஞ்சா? தயிர் கடையிற காலத்துல இவன் அம்மாவை போய் கேட்டுக்காம போடுது. அந்த சந்தர்ப்பம் இருக்கு அம்மா தயிர் கடையச்சும் போய் கேட்கறா போடுது தெரிஞ்சா? அப்போ அவன் தயிர் கடையலாம் தயிர் கடையச்ச நடுவில் நெருக்கிட்டு வெண்ணெய் கரண்டு வரத்த கொடுக்க மாட்டான். அதை கொடுக்கணும் அது சுட சுட வரத்த அதை சாப்பிடணுங்கிற ஆசை எனக்கு தெரிஞ்சா? அதுக்காக என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டார். தஜ்னானிமம் தம் கரேண நிபத்தாலம் அவளுக்கு அங்க அவளுடைய தயிர் பானை எப்படி இருக்குன்னு கேட்டா நிறைய பானை அதனால பெரிய பானை அதுல கெட்டியா தோசி வைக்கிறதுனால தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கும். கெட்டியா இருந்தா கடையோட பலத்தோட நன்னா இழுக்கும். நன்னா இழுக்கிற காலத்துல சிலாதான் சத்தம் கேட்கறது அழகா சத்தம் கேட்கறது அந்த ஓசைக்கு தகுந்தபடி அவன் நடன மாட்டான். அப்போ ஆள் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதனால அது தாளம் போட்டுது கத்னா நிமந்தமுகரேன நிபந்த தாளம் தயிர் அடையத அவருக்கு தாளமா போச்சு. நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம் எம்பெருமா எழுந்திருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் சீவைகண்டம் தானே. அதனால அந்த நவநீத நாட்டியத்தை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆப்த சமஸ்த காரணம். அதனால இந்த நந்த பவனை எப்படி ஆச்சுக்கிறவனுக்கு ஆனந்த பவனமாக ஆச்சு அதுவே நாட்டிய ரங்கமாச்சு. ஆக ஒரு கபலம் என்னைக்காக இவன் நாட்டியமாகறான். என்ன நாட்டியம்? நவநீத நாட்டியம் நவம் நீதம் நாட்டியம் சரிஞ்சா? இந்த நாட்டியம் இருக்க ரொம்ப புதிசானது சரிஞ்சா? இந்த நாட்டியம் ஆடச்ச அழகான பண்ணிக்கிறான். அதனால நந்தபுரத்துல நாட்டியம் ஆடச்ச அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப என்ன ஒரு கபலம் என்னைக்காக நாட்டியம்? இந்த நாட்டியம் எப்படின்னா எல்லாரும் ஆடுற நாட்டியம் இல்ல நவநீத நாட்டியம். நவநீதம்னா வெண்ணைக்காக ஆடுற நாட்டியம் ஒரு அர்த்தம். நவம் நீதம் நாட்டியம் புதுசாக கற்பிக்கப்பட்டது. இதுக்கு ஆவீர நாட்டியம்னு சுவாமி தேசியம் யாதவாதியத்துல கேட்கிறான். ஆக அந்த ஆவீர நாட்டியத்தை இவன் ஆடுறான். அழகான ஆட்டம் அது. அது எப்படி இருக்கு? அகிஷ்டிதம் சும்புரநாரதி ஆவீரம் அச்சம் நவமாஸ்திதேன அப்படிங்கிறார் சுவாமி ஜெயசிலம். இந்த நாட்டை எப்பேற்படுது அப்படின்னு கேட்டா, சும்புரு நாரதால் இவர்களால கூட ஆட முடியாது. இவர்களெல்லாம் ஆடி பழகாத புது வகையான ஒரு நாட்டியம் அது. அப்படியே ஒரு நாட்டியத்தை நாடிக்கணும். ஆக எப்படியானால் ராஜத்துக்கு ரெய்து ஓடி எல்லாம் பேர் கொடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த நாட்டியத்துக்கு என்ன பேருன்னா நவநீத நாட்டியம்னு பேரு. சரிங்களா? நவநீதத்துக்காக ஆடின நாட்டியம், நாட்டியத்துக்கு பேரும் நவநீத நாட்டியம். ஆக அந்த பேருட நவநீத நாட்டியமானது எனக்கு ஆயுர்வகுது, அதை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் சுவாமி கிருஷ்ணம். ஆக நவநீத நாட்டியம் தெரிவித்தாரு. அப்புறம் அடுத்த இல என்ன லீல, பத்தும் கும்பே நீலகரக சாது ஹையங்கவீனம் திருஷ்டுவா தாம கிரகண சதுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீசது பிரஜலிதபத நாபகம் நதிஷ்டன் மிச்சாலோப சபதிநயனே நிலையன் விஸ்வகோப்தா. இத்தனை நாள் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டான், அப்புறம் கோபி கிட்டலாம் கெஞ்சி கேட்டான். எவ்வளவு கெஞ்சி கேட்டா என்ன, பெண்ணையை கெஞ்சி கேட்டா இவன் கெஞ்சி யாத்திரம் பண்றதெல்லாம் ஊனாகும். தெரிஞ்சா இவன் ஆட சொன்னாலே ஒழிய ஆரியத்துக்கு பலம் வெண்ண கொடுக்கல. கண்ணா கண்ணா வரம் வா, இன்னும் சரியாது இல்ல நன்னா இல்ல அப்புறம் தரவா அப்படின்னு அவள் சாத்து சொல்லிட்டான். ஆக அவள் எவ்வளவு மகிழ்விக்க நவநீத நாட்டியம் ஆடினாலும் கூட நாட்டியத்தை ரசித்தார்கள் ஒழிய நவநீதத்தை கொடுக்கல. அவள் தான் ஒருத்தரும் வெண்ணையை கொடுக்கல. தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு பார்த்தா, எப்ப அவ கொடுக்கலையோ திருடித்தான் ஜா பண்ண வேற வழி இல்லை. தெரிஞ்சா அதனால திருடத ஆரம்பிச்சான். திருட ஆரம்பிச்சாக்க நவநீதத்தை திருடுறாரு. இப்ப திருடனை நவநீத திருடனா நவநீதத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருப்பாள். ஏன்னு கேட்டா அவெல்லாம் வியாபாரி, பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், வெண்ண வியாபாரம். அதுல காசு இதுல அதிகமா வரும், வெண்ண வியாபாரத்துல காசு அறையா வரும். அதனால வெண்ணை மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா வைப்பாள். புரியுதா? அது திருடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கண்டுபிடிச்சு கஷ்டம். இந்த கண்ணன் பார்த்த உடனே இந்த கட்சியில தான் வண்ண இருந்து கண்டுபிடிச்சுப்பாங்க. தெரிஞ்சுதான் அப்ப ஏற்பட்ட கண்ணன் பெருமாள் நவநீதத்துக்காக நாட்டியம் ஆடியும் நவநீதம் கிடைக்காதனால திருடி நவநீதத்தை சாப்பிடுவதுன்னு தீர்மானம் பண்ணான். சரிங்களா? அப்படி விவகாரத்துல இவளுக்கு கொடுக்க மனசுல வியாபார பொருளா அப்படினால அதனாலதான் சுகாச்சாரியர் ஆசைப்படுறார். பாகத்துல அக்குரோட அழைச்சிட்டு போவச்ச இதுல நுழையிறாரோ இல்லையோ மதுரையில நுழைச்சே மாலாகாரம் முதல்ல இருக்கும். அவன் நெத்தியும் அரண்மனைக்கு நல்ல பூவா அழகான பூவா தொடுத்து செண்டு பூவெல்லாம் கொடுத்து கொண்டு போய் கொடுக்கறவன். இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்தான் அவனுக்கு மனசு அப்படியே மயங்கி போச்சு. உடனே என்ன பண்ணா பெரிய இந்த தோமாரை எடுத்து அப்படி கண்ணனுக்கும் பலராமனுக்கும் போட்டான். ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் சரத்தை எடுத்தான், அவருக்கு தலைமையிலையும் நெத்தி விட்டான். சரிங்களா? இப்படியா நிறைய பூவை சாத்தி அவனுக்கு அழகுபடுத்தினான் மாலாகாரம். அந்த இடத்துல சுகாச்சாரியால் சகிக்கிறார். என்ன சகிக்கிறார்? தன்யோகம் அர்த்தீஷ்யாமி தியாகம் அல்லோக ஜீவனஹா. பலர்களாலே எம்பெருமானை கண்ணனை ஆராதிக்கணும்னு வந்தான், அர்ச்சனை அர்ச்சனை பண்ணணும்னு வந்தான். அப்படி சொல்ற இடத்துல அந்த மாலாகாரனை எப்படி நமக்கு காட்டுறாரு சுகாச்சாரியன்னாக்க, மல்யோக ஜீவனஹா, மாலையை விட்டு பழக்கிறவன் அவன் நிறைய கூட கூட மாலை வச்சு அர்ச்சனை பண்ணி மாலையை தீக்கு முடியும் பூவை சுத்தி விட்டு பண்ணான்னு சொன்னாக்க அதுவே இப்படி பண்ணானேன்னு சுகாச்சாரியா ஆசைப்படுறான். ஒரு வஸ்து வியாபாரம் வச்சிருக்கிறவா லேசில கொடுக்க மாட்டான். இதுக்கு எப்படி சொல்லி நிறுத்துவான்? முதல்ல குறைச்சி அழைப்பா, அப்புறம் கூட கொடுக்கற மாதிரி ஏமாற்றுவான். அப்படி பண்ணுவாள் வழியே கொடுத்துட மாட்டான் இல்லையா? அப்படி இருந்துச்சு இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த கோவில் இருக்கிற வாங்கன்னா அவன் மாலாகாரம் ஏதோ பாக்கியம் பண்ணா போட்டு அவன் நிறைய பண்ணான். அது ஆசைப்படுறார், அவர் சந்தோஷப்படுறார் சுகாச்சாரியர். வியாபாரி போய் கொடுத்தாரு, இந்த வியாபாரிகள் கொடுக்க மாட்டேங்க, வெண்ணை கொடுக்காம வீட்டு விட்டு கெட்டியா பூட்டிக்கணும். தெரிஞ்சா? அதனால கர்த்தும் அவெல்லாம் எப்ப கொடுக்கலையோ அப்ப திருடிதான் நான் வாங்கிக்கணும். நவநீத ஆட்சியும் நாட்டிய ஆடியும் பிரயோஜனம் இல்லை. நவநீத நாட்டியம் ஆதரத்துல என்ன பண்ணும், காலைகளுக்கு வேலை கொடுத்தா, திருவிழுக்கு கொடுத்த வேலை பயனற்று போச்சு. இனிமே நம்ம கைகளுக்கு வேலை கொடுக்கணும் தீர்மானம் பண்ணார் போட்டு கண்ணம். அதனால வெண்ணத்தை, அதனாலதான் நான் கூட வெண்ணத்தாய் சேவைன்னா ரொம்ப சந்தோஷமா போய் சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வெண்ணத்தாய் மாதிரி நவரின் இந்த நாட்டிய சேவையும் சேவிக்கணும்னு ஆசிரியர் சுவாமி ஜெய்சனுக்கு பக்தான ஜெய்சனுடைய முயற்சியும் பறித்தது. என்ன அவையம் மன்னர் என்ன பகவானுடைய தாது இவருடைய மைத்திரி நவநீத நாட்டுக்கு பார்க்கணுங்கிற ஆசை வந்து பலிச்சுதான், அவருடைய ஆசை பலிக்கல, அவருடைய ஆசை நவநீதம் உடனும் நாட்டின் அழகனாலேயே குடும்பத்துக்கு மனசு இல்லை வளர்க்கணும் தெரிஞ்சுதா. அப்படி இருந்தது ஏன்னா கண்டிப்பா திருடித்தான் என்ன நம்ம சாப்பிடணும் வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் சுவாமி. என்ன பண்ணார் யசோதா என்ன பண்ணிருக்கா, நீயே சொன்னேன் தனியா தானே காட்சி இச்சி பாலம் எல்லாம் வச்சிருப்பாளோ இல்லையோ அந்த அந்த இது இருக்கேன் அது ரொம்ப நல்ல ருச்சியா இருக்கும். கத்தும் கும்பே நிதகரகம் சுவாது ஹையங்கவீனம் அப்படிங்கிற சுவாது ஹையங்கவீனம் தெரிஞ்சா இந்த வெண்ணெய் இவள் தனியா பழலா கடந்து எடுத்து வச்சிருக்கிறது நல்ல ருச்சியா இருக்கும். அதனால அது கொஞ்சம் கொடுத்தாருமா பாக்கி கொடுத்து ஒரு சரக்கை வச்சு மாட்டிட்டு போயிட்டான் ஊரிய கட்டிட்டு போயிட்டான். ஆகினால அது அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிடணும்னு ஆசையம் அம்மா அண்ணன் போனவங்க. ஏன்னா அது எப்பேற்பட்டது அப்படின்னா ஹையங்கவீனம் கையங்கவன் வியாக்கியானம் பண்ணார் ஷஹா கோதோகா தோஹோ ஷஹா தோஹோந்தவம் நேத்திக்கு கறந்த பாலை காய்ச்சி அதை புறப்பிட்டு அதிலே எடுத்த வண்ண பழம்பால் இல்லை பழம் கயிறு இல்லை தெரிஞ்சா. அதனால ரொம்ப அழகா இருக்கு இந்த நவ இந்த இது கையங்கவியம் நவநீதம். அதனால கொஞ்சம் கண்ணனை கொடுத்துட்டு உதரக்கே மாட்டிட்டு போயிட்டார் பார்த்தார் கண்ணன் ஆவியர் பவது அப்படின்னு கிருஷ்ணலீலைகளெல்லாம் ஆசைப்பட்டு சேவிச்சுனவர எம்பெருமா இந்த திருட்டு வேலையும் கூட பார்க்கணும்னு ஆசை சுவாமி செய்தியினுக்கு. இங்கு இதுல ஏன் அவர் ஆசைன்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய தௌசீகல்யம் இதுல வழிபடுது. தௌசீகல்யம் சொன்னாக்க மகதா மந்தை சக நிரந்தரேன சம்சேகா தௌசீகல்யம் என்று சொல்வார்கள். பெரியோர்கள் தாழ்ந்தவரோடு நெருங்கி பழகுவதற்கு அதுக்குத்தான் தௌசீகல்யம். இந்த படத்தும் சௌசீல்யம் ரெண்டையும் சேர்ந்தா போல வெளிக்காட்டுறோம் கண்ண ஒத்தம்தான். ராமனும் மற்ற பெருமாட்டம் பார்க்க முடியாது அதெல்லாம் படத்தை தான் பார்க்கணும். இவன் சௌசீல்யத்தையும் படத்தையும் மாத்தி மாத்தி காட்டுவான் அப்ப ஏற்பட்டவன். ஆகினால இதுல ரொம்ப ஈடுபாடு சுவாமி ஜெயிச்சிருக்கும். ஆக சௌசீல்யத்தை காட்டக்கூடியது இந்த நவநீத நாட்டியமானது. அப்படி அவன் திருடி கடைசியில என்ன ஆனான் தாமோதரனா இல்லையா அந்த தாமோதர தன்னை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கண்ணன் வந்து ஒரு இணைக்கிட்ட கட்டுண்டு தாமோதரன் பெயர் வாங்கினான் அது பெரிய ஒரு விருதா கொடுத்த ஒரு இல்லையா. அதனால அந்த லீலைகளை காட்டி எம்பெருமான் என்ன ரசிக்கணும் என்று சுவாமி ஜெயசன் ஆசைப்படுறார். என்ன ஆக லீலையை காட்டுறது மாத்திரம் லீலையை காட்டுறதுதான் சுவாமிக்கு அதுவே ரசம். ஏன்னா பிரம்மானந்த ஆனந்த அனுபவம் கிடைக்கிறதோ இல்லையா. அதனால யசோதா என்ன பண்ணா யசோதர் வந்து வெண்ணையை கொடுக்கலையும் சொல்ல முடியாது சார். அவர் எங்கேயாவது தாயார் வந்து எங்கேயாவது பெத்த பிள்ளைக்கு வெண்ணை கொடுக்காம இருப்பாட்டா வளர்க்குற பிள்ளைக்கு அவள் அவசியம் கொடுத்துருப்பான். அவள் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அளவுக்கு மிஞ்சி கொடுத்தா குழந்தைக்கு ஏதாவது நோய் சாத்திருத்தா என்ன பண்றது தெரிஞ்சா அது கஷ்டமா படப்படுறதுங்கிறதுக்காக பயந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துன்னு வந்தார். ஆனா அந்த வெண்ணை எப்படி இருந்தது சுவாதுகை எங்கவீனம் சுவாது அப்படின்னா அதாவது கண்ணன் அமுது செய்ய போறாங்கிறதுக்காக அவங்க தனியா காட்சி வச்சிருக்காள. அந்த வெண்ணெய் சுவாதுவா இருந்ததுன்னா இவள் காட்சி வச்சதுனாலேயே அது சுவாதுவா இல்ல புரிஞ்சா. வெண்ணைய அந்த வெண்ணெய் கண்ணருக்குன்னு தயார் பண்ணி வச்சிருக்காளே சோத அதனால வெண்ணையே தான் இனிமையா மாறி சுவாதுவா ஆயிடுதான். அசேவனம் கூட பெருமாள் விஷயத்துல சுவாதுவாக ஆகும். என்ன அதுக்கு என்ன அவதாரம் அவதார காலத்திலேயே நாம் தெரிவித்தோம்னா அகேதனங்கள்லாம் எப்படி இருந்தது தெரியும். எப்படி இருந்தது அகேதனங்கள்லாம் அவதார காலத்துல அபசர்வோபேத காலக பரமசோபனா கண்ணன் அவதரிக்க போறான்னு சொன்ன உடனே காலன் அகேதம் அது எப்படி இருந்தது பரமசோபனஹா அப்படின்னா தெரிஞ்சா ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப ஒத்து என்ன எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நல்ல முறையில இருந்தது காலம் சர்வகுணோபேதான். அப்புறம் திக்குகள்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லா சேதனங்கள் திச பிரசேது எல்லாம் பிரசன்னமா தெளிவாக இருக்கு. ஆனா எப்படி இருந்தது ககனம் நிர்மலோடு குணோதயம் தெரிஞ்சா ரொம்ப தெளிவா நிர்மலமா நட்சத்திரங்கள்லாம் மழவள பிரகாயிச்சிருந்தது அவதரிச்சு போகச்சுதான் மழை இருந்தது புரிஞ்சா. அவதார காலத்துல அப்படி இருந்தது நிர்மலோடு குணோதயம் குணோதயம் நத்ய பிரசன்ன சலிலாக ஆவணி மாசத்துல அவதரிச்சிருக்கான் சிம்மத்துல. இப்ப நிறைய மழை ஒட்டி எல்லாம் கண்ணான் கலங்கி கிடக்கும் ஆறுகள்லாம். ஆனா கண்ணன் அவதரிக்கிற காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் நஜ்ய பிரதன்ன சலிலாக எல்லாம் தெளிவா இருக்கு கீழே இருக்கிற மணல் தெரியும் அது மாதிரி இருந்தது. பிரதாக ஜலரகஸ்ரீயா என்ன நீர்நிலைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார் எல்லாம் தாமரைக்கு பூத்து அழகா இருக்கு ராத்திரில ஐயா தாமரைக்கு பூக்குமா கண்ணன் அவதரிக்கிறான்னு உடனே அகேதரமான தாமரை கூட மலர்ந்து நிற்கிறது அங்க ஜலரகஸ்ரீயா வவோ வாயு சுகஸ்பரிசா, வயல்காற்று அடிக்கல, எம்னு தமிழ்காற்று அடிக்கிறது அழகாக சுகமாக சுகஸ்பரிசா. புண்ணியகந்த ஜம்முன்னு வாசனை காத்தோட வருது நமக்கு. அப்பேற்படு மனம்சாசம் பிரசன்னானி சாது நாம சுரத்ருஹான். நினைச்சு நினைச்சு மனசை அடக்கி பார்க்கணும்னா நம்மால் அடக்கவே முடியல. அந்த சமயத்தில் எல்லோருடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார், பிரசன்னானி தெளிவா இருந்தது. ஆக எம்பெருமான் விஷயத்துல அச்சேதன பொருள்கள்லாம் கூட என்ன எம்பெருமானுக்கு ஒத்துழைச்சு எம்பெருமானை அனுபவிக்கணும், எம்பெருமான் நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தது. அது மாதிரி இவள் காய்ச்சி வச்ச அந்த வெண்ணெய் இருக்கிறது, கரைஞ்சு வச்ச கடைஞ்சு வச்ச வெண்ணெய், அதுவே என்ன இருக்குன்னா இயற்கையாகவே சுவாது ஹையங்க வீணம், அதுவே சுவாதுவாக இருக்கு. அப்படி சுவாதுவா இருந்தா அந்த வெண்ணெய இது சாப்பிடாம இருக்கிறதுக்கு எங்கேயாவது எந்த குழந்தைக்காவது தோணுமா? தோணாது. அதுக்காக என்ன பண்ணார், கர்த்தும் கும்பே விநிகிதகரஹா. உள்ள கைவிட்டு மேல ஏறி உரியல வச்சிருக்கிறதுல போட்டு கைய உள்ள விட்டு எடுக்கிறார். அந்த ரெண்டு வண்ணையும் எடுக்கிறான். கர்த்தும் கும்பே விநிகிதகரஹா, கும்பத்துல குடத்துல விநிகிதகரான. இங்க கும்பேன்னா அந்த தயிர் பானை வெண்ண பானையெல்லாம் இருக்குமோ இல்லையா, பானையில வைக்கல இன்னைக்கு ஏதோ அதே இந்த பயம் பார்த்துட்டான் எப்படி எடுத்துருவான் அப்படிங்கறதுக்காக ஜலம் தோக்கிற குடம் இருக்குமோ இல்லையா, அதுல பெரிய குடத்துல அடியில வச்சிருக்கான். குடத்துல வெண்ணெய் இருக்குன்னு ஆறா தேடுவாளா? தேட மாட்டான். தயிர் பானையில இருக்கும் வெண்ணெய் சட்டியில, அதுதான் வெண்ணெய் சட்டியில. ஆகினால அர்த்தம் கும்பேங்கிறார் சாமி தேசியம் தெரிஞ்சா. ஆக தயிர் பானையில வைக்காமல் ஜலம் தோக்கிற குடத்துல அடியில இவனுக்குன்னு சுழலாக எடுத்து வச்ச வெண்ணையில இல்ல, கொஞ்சம் தானே இருக்கும். அதை மட்டும் தனியா வச்சிருக்கான். பாக்கி நிறைய வியாபாரத்துக்கு நிறைய இருக்கு தெரிஞ்சா. அத மாதிரி வச்சிருக்க அதை தேடி ஒதுக்கிறான். அது எப்படி கும்பேன்னா குடத்துல வச்சாரு எப்படி அர்த்தம் தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா ஆழ்வார் சாய்கிறார், வேறார் முதல் மடவாள வேறொரு கலத்திட்டு அப்படிங்கிறார். சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை, அந்த வெண்ணைய வேறார் முதல் மடவாள வேறொரு கலத்திட்டு, வேறொரு கலத்திட்டு எப்போது வைக்கிற காலத்துல வைக்காமல் இன்னொரு காலம் விஜாதீகமான இன்னொரு காலம் எது அப்படின்னா தூக்கி ஜலம் எடுத்துன்னு போட முடியாத குடம், அந்த குடத்துல ஹர்த்தும் கும்பேன்னு சாய்க்கான். அதுல வச்சிருக்கான் தெரிஞ்சா, அதுல ஹர்த்தும் கும்பே விநிகிதகரஹா நிகிதகரஹா விநிகிதகரஹா அப்படின்னா கைய வச்சா எடுக்க முடியாது. அடியில கொஞ்சம் தானே வேணா, இவனுக்கான ஸ்பெஷல் இல்லையா, அது அடியில இருக்கு. ஆ கை முழுக்கணும் உள்ள விட்டு அதுல இருந்து எடுக்க வந்திருக்கு. அப்படி இருக்கு இவன் கை எட்டதுல ஆடுறது திண்டாடு தெரிஞ்சா கைய விடுறாங்க. ஆறா தாராத நடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அழுகிருந்த. ஆக அந்த உள்ளளவும் கடைசி உள்ளும் கையை நீட்டி அப்படி பாக்குறாராம் நம்பருவான். அப்படி பாக்குற காலத்துல இந்த வெண்ணெய் கிடைக்கல, இது கிடைக்கலையே பக்கத்துல இருக்கும் போது அது மூடிய தரக்கிறான் இன்னொரு பானையை பார்த்தா அதுல மோர் வச்சிருக்கு. சி மோர் வச்சிருப்பார் அப்படின்னு அதோட உதவ உடைக்கிறான் தெரிஞ்சா. அத அது உருட்டான் மோரா குடமுருட்சி அப்படிங்கிற ஆளுதான். அது உருட்டுட்டான் தெரிஞ்சா. ஏன் இத பதவி தரணும் அது அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல வசதி இருக்கிற இடத்துல தகாத வசதி இருந்தா திருத்து விட. சாதுக்கள் பல பேர் சில பேர் உட்கார்ந்து இடத்துல தகாத வேகத்தோட உட்காந்தா முடிச்சு முடிச்சு பார்ப்போம், நம்ம எப்படா எழுந்து போறான் அந்த இடத்துல திருத்தோணும் தெரிஞ்சா. சாது சங்கத்துல சாதுக்கள்லாம் இருக்கு தெரிஞ்சா, அசாதுகள் அதாவது கூட்டுட்டா குடிக்காது புரிஞ்சா. ஆனா நல்ல வண்ணம் வைக்கிற இடத்துல மோர் பழம் இருந்தா அதுக்கா இருக்குது. அதனால உதறாம உத உதச்சா தள்ளினா உரிச்சு விட்டோம். இந்த வீடு முழுக்கும் ஒரே மோர் வெள்ளமா ஓடுறது தெரிஞ்சா. அத பார்த்தான் பத்தும் கும்பே விநிதரா சுவாது ஹையங்கவீனம். திருஷ்வா தாம கிரகண சுதலாம் மாதரஞ்சாதரோஷாம். இது இப்படி விட்டு கையை விட்டு அவன் முயற்சி பண்ணுகிற காலத்துல அங்கே வந்து ஏதோ வந்து சேர்ந்துட்டான். வந்தா என்ன ஐயோ அவனுக்கு அவளுக்கு கஷ்டம், எல்லா சேவை பண்ணி இப்படி சாப்பிட்டு கொடுத்தோம் என்னவோ இந்த குழந்தை அப்படின்னு வந்த உடனே கையை தான் விட்டு பார்த்தா உள்ள வெண்ணெய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டா சுத்தமா சாப்பிட்டான். ஆக இது என்ன ஆகப்படுதோ, இத்தனை மணியும் சாப்பிட்டு இந்த குழந்தை நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசு கஷ்டம். வெண்ணெய் திருட்டு போட்டேன் கஷ்டம் இல்லை அவளுக்கு தெரிஞ்சா, அவனுக்காகவே வச்சிருக்கிற வெண்ணெய் பின்ன வெண்ணெயினால கெடுதல் உண்டாக போறது அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா வெண்ணெய்க்க பத்தி லட்சியம் இல்ல அவளுக்கு. ஏன் கண்ணன் வந்ததுல இருந்து இந்த இதுல கோபியாயத்துல பார்த்த சயத இந்திரா சஸ்வதத்தரை. மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் எல்லாரும் இந்திரா சஸ்வதத்தரை, எப்போது வந்து இந்த இதுல அனுபவத்துல வந்து வாழலாம் அப்படின்னு கேட்டா, ஒருபடி கலந்த இடத்துல பத்து படி, ஒருபடி வேணுங்கிற இடத்துல பத்து படி வேணும், பத்து ஒருபடி தயிர்னா பத்து படி தான், இதை மாதிரி ஒத்து ஒரு பாருனா பத்து பாரு, இப்படி இருக்க வாழ்க்கை. அதனால வெண்ணையை பத்தி கவலையே இல்லை, இந்த வெண்ணையை சாப்பிட்டு குழந்தைக்கு என்ன பண்ண போறதோ உடம்புக்காகாது அப்படி இருந்ததுனால